Et on va voir qu'il y a des tafsils après. Mais qu'il y a le dua, on va voir que le dua, c'est kada. On va voir le khawf, il y a un khawf tabi'i, il a akhiri. Amma l'asl de l'ibada, hada. L'ibada, elle est lillah. Et l'an, Cheikh Al-Utaymin, il va rentrer dans les détails. Qala. Qala, والدليل, qala Cheikh Al-Islam, rahimahullah, والدليل, qawluhu ta'ala, wa anna al-masajida lillah. Fala tad'u ma Allahi ahada. Tout ça, on a vu. Tout ce qu'on entre dedans, on a vu avant. Allez, hada, on ne explique pas tout. Celui qui a raji, c'est واضح. قال فمن صرف منها شيئا لغير الله فهو مشرك كافر. والدليل قوله تعالى ومن يدعو مع الله الها اخر لا برهان له به فانما حسابه عند ربه انه لا يفلح الكافرون. Cheikh l'islam, rahimahullah, il te montre que celui qui donne une adoration à autre qu'Allah, c'est un kafir. C'est un mushrik. Il sort de l'islam. Le dalil, c'est quoi? C'est la ayah qu'il a cité. وَمَنْ يَدْعُوا مَعَ اللَّهِ إِلَىٰ آخَرْ لَا بُرْهَانَ لَهُ بِهِ. Il a fait du shirk. مَنْ يَدْعُوا أي مَنْ يَعْبُدْ. الدُعَاء هو العبادة. الدعاء تطلق على العبادة. وبابغ أن الدعاء قسمان. دعاء مسألة ودعاء عبادة. فالسلوي كدن إن أدغاشوا أدخك الله تسكدي الله عز وجل لما إنه لا يفلح الكافرون. إلا زابل كفار. الله إلا أبلي سو كدن إن أدغاشوا أدخك لوي كفار. هذا الشاهد. هذا الشاهد من الآية. قال الشيخ العثيمين رحمه الله أي في الشرح هذا قال ذكر المؤلف رحمه الله تعالى جملة من أنواع العبادة وذكر أن من صرف منها شيئا لغير الله فهو مشرك كافر واستدل بقوله تعالى وأن المساجد لله فلا تدعو مع الله أحدا. هنا بيكون فائدة عند أحدا ما هي؟ وأن المساجد لله فلا تدعو مع الله أحدا. سيكون فائدة عندك فماذا؟ أحسنت. أنا أحدا نكرة في سياق النفي أو النهي لا تدعو خاص القاعدة لغرب تكتا نهي مثلا تدي لا تفعل شيئا نكرة في سياق النهي لا يفيد العموم فعند الآية فلا تدعو مع الله أحدا أحدا إلى نكرة إلى أن ديفيني كما يقول أحدا تنوين في سياق النهي أي تبال droit d'adorer personne. C'est pas que le gars nous dit non mais lui c'est un wali, non lui c'est un prophète, non le soleil il est kadala, ahadan, personne c'est personne. Fa stafadna min hadan al-ibada haqqun liman illa. Qala wa min qawli wa man yad'u ma'a Allah ilahan akhar la burhana lahu bih fa innama hisabu 'inda rabbih innahu la yuflihu al-kafirun. Qala wa wajhu ad-dalalah. Wajhu ad-dalalah ay pourquoi Cheikh l'Islam il a cité ce verset. Wajhu ad-dalalah ay limadha illa misi. Si je vous demande wajhu ad-dalala min al-aya, c'est quoi? Pourquoi Cheikh l'Islam il a mis ce verset ici? Indaman. Je viens de le citer il y a une minute. Indak. C'est quoi fil aya? Il est shahid, la yuflihu. Ahsan, c'est ça wajhu ad-dalala. Alors celui qui donne une autre adoration à Allah, Allah il l'a appelé kafir. Cheikh l'Islam il t'a amené le dalil pour montrer annahu il ne parle pas min nafsih. أنه سبالوي كفر فلان فلان لا سلوي كيف يجيك سكافر حتى نو الآن ودي ساو دي سلوي كادور أوتر كلا سكافر بخصون بولو جيغ نوف زد التكبير لا الله كادر يسحب نوطم الآية لا يفلح الكافر الله إذا أبقى كفار. هذا دين الإسلام إلي مبني على أدلة سبا موا جان في تكفر توا تا بانفي موا سي شكفر تدي شو تكفير سي تكفر باش تدي تا مرجي لا سبا هكذا الدليل celui qui a le dalil, on revient tous. Si tu khalif le dalil, l'an t'es à la khatar. Il n'y a pas de hawa fi hala. Il n'y a pas de hawa, t'as pas le droit. T'as pas le droit de suivre ton nefs. Non, mais je ne kaffer pas. Il dit, là, il a fait ça. Yani on parle de l'œuvre l'an, on ne parle pas de la personne. La personne, on avait dit, c'est autre chose. Mais l'œuvre, ça, c'est du kufre. Après la personne, il y a shurut al-mawani' comme a taqaddam. Amma ba'd al-umur, c'est واضح. Celui qui fait un sujoud d'ighayr, là, il y a kufre. يكفر صوتي لمجنون يعني ليس الشروط المقصود هذا تاتي لمجنود تاتي. قال ووجه الدلالة من الآية الأولى أن الله تعالى أخبر أن المساجد وهي مواضع السجود أو أعضاء السجود لله قوله وأن المساجد لله المساجد فيها

Ça te montre l'importance du tawhid et la gravité du shirk. قال وفي قوله لا برهان له به إشارة إلى أنه لا يمكن يكون برهان على تعدد الآلهة فهذه صفة فهذه الصفة لا برهان له به صفة كاشفة. قد يقول قائل قول الله عز وجل ومن يدعو مع الله إلها آخر لا برهان له به أي celui qui invoque الله عز وجل sans preuve. Une personne elle peut se dire si j'ai des preuves je peux invoquer. Mais Allah il a dit celui qui adore autre qu'Allah sans preuve. Une personne elle veut se dire si j'ai des preuves je peux. Mal jawab. Mal jawab. Si tu as des preuves tu peux adorer autre qu'Allah. فلماذا il a dit la burhana lahu bih. C'est pour montrer qu'il n'y aura pas de preuve. Ça ne veut pas dire que qawluhu wa man yad'u ma'allah ilahan akhar la burhana lahu bih. Ça veut dire que anta tu vas et tu cherches des preuves. Tu dis ah c'est bon j'ai trouvé une preuve, je peux adorer fulan. Là. La burhana lahu bih, ce n'est pas kashifa. Elle te montre que tu n'auras pas de preuve. Fal aya la mafhoum laha. Ay mafhoum mukhalafa. Ça ne veut pas dire al aya wa man yad'u ma'allah ilahan akhar la burhana lahu bih. C'est pas tu comprends? Si j'ai un burhan, je peux adorer autre qu'Allah. Là, il n'y a pas de mafhoum fi hada. Allah il a dit la burhan à la oubé, tu ne trouveras pas de burhan. Et il n'y a pas de burhan. C'est impossible. Et Allah, il est le créateur, il est unique. Enfin, c'est lui qui mérite l'adoration unique. Tu ne pourras jamais trouver une preuve comme quoi Foulan mérite l'adoration. Non. Si tu dis Foulan mérite l'adoration, tu l'as mis Rabb. Wa hada kufrun billah azza wa jalla. Fa la burhan à la oubé, c'est ta kashifa. قال مبنيا للأمر وليس صفة مقيدة تخرج ما فيه برهان لأنه لا يمكن أن يكون برهان على أن مع الله إلها آخر. نعم هذا واضح أنه شيخ العثيمين يتكسبيك ça veut pas dire que celui qui adore Allah عز وجل sans preuve ça veut pas dire que si tu trouves des preuves tu peux adorer. لا لا ولا أحد يقول بهذا مفهوم مفهوم. اختصر الكلام غيرك فؤاد نعم فقول قول الله عز وجل لا برهان له به ماذا نعم فذكر الله عز وجل هذا انه لا يجد سبب فاضغ يا مفهوم pas dire il y a un mafhoum ay mukhalafa anaka si tu trouves tu peux non Allah il t'a mis ça c'est comme il dit amr anaka tu trouveras pas de preuve tu trouveras pas de preuve hada tayyib fahimtum qala al-an si on a compris qu'Allah c'est le Rab walhamdulillah on a compris حتى الكفار يعتقدون هذا أن الله سلكاته إلى آخره ثم نعتقد أن الله سلوي qui mérite l'adoration et on a cité il a cité quelques exemples d'adoration et on sait que celui qui donne l'adoration à autre qu'Allah il sort de l'islam c'est un kafir. الآن شيخ الإسلام il va donner des exemples d'adoration الدعاء et il va donner un دليل الخوف il va donner un دليل إلى آخره فنأخذ ما نستطيع. وفي الحديث الدعاء مخ العبادة والدليل قوله تعالى وقال ربكم ادعوني استجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. العبادة الأولى la première adoration qui va nous donner sur l'islam c'est الدعاء الدعاء l'invocation. Ça c'est la première. Il a donné deux dalils pour l'invocation. Le premier, min al-sunnah, al-du'a, mukhu al-ibada. Et le deuxième, min al-Qur'an. Wa qala rabbukum ud'ouni. Ud'ouni. Fa hakada, hakada talib al-ilm. Wa min bab awla al-alim. Yastadil bil-Qur'an wa bil-sunnah. C'est ça l'adillah. Il n'a pas dit, cher l'islam, mon père il m'a dit, ou j'ai entendu, ou j'ai lu quelque part. Il a dit, وفي الحديث كذا والدليل قوله تعالى كذا انتهى. Deux dalils pour le dua.

chose, maintenant il était sur sa monture et il avait un bâton pour guider la monture. Il le faisait tomber, il demandait à personne, il descendait, il le prenait. لماذا؟ لأن إذا في بيعة للنبي عليه الصلاة والسلام أن لا نسأل الناس شيئا. النبي صلى الله عليه وسلم les a éduqués comme ça à العفة. لا يبالي المسلم toutes les deux minutes il va مثل أصحاب الجمعيات toutes les deux secondes dans la masjid, donne-moi كذا, donnez-nous كذا, on a besoin de كذا. لا يبالي هذا. لا يبالي الإنسان لابد من العفة. الصحابة ils demandent rien à personne. حتى ils ont fait le bay'a على هذا. والنبي صلى الله عليه وسلم il a montré أن كثرة المسألة, le fait de demander beaucoup, la personne يوم القيامة elle vient avec le visage, يعني la peau sur les os. Tellement qu'il demandait beaucoup. C'est pas sûr que ça. Ça c'est le sual que Cheikh Uthaymin il dit là. هذا الأفضل تركه. لكن celui qui demande, il peut tomber dans l'if. S'il a une haja, c'est yajouz, c'est mubah. Ça dépend. On l'avait vu نحن المسألة, on va pas la refaire ici. لكن pour te montrer que c'est yajouz, c'est pas du shirk. Lakin tu peux tomber dans l'if. Celui qui demande beaucoup et il n'y a pas de haja, là, demande pas. Demande rien aux gens. Léana, le fait de demander aux gens, tu vas être lourd. Et les gens, ils vont te lâcher. Tous les jours, ah, il vient, il te demande quelque chose. Tu vas dire, ah, là, fala tas'al. La tas'al. Tant que tu peux rien demander, demande rien. Demande rien. Allah, hatta le stylo, si tu peux passer, je ne demande pas, demande pas. Après, c'est une haja. Là, bas, on ne dit pas, nahnu, ça interdit là. Lakin, l'insan, qui est afif, Allah Azza wa Jal, yughni min fadli. Yughni min fadli. Sahaba, ils étaient hakada. Ils ne demandaient rien à personne. Ils ne demandaient rien. Ils demandaient à Allah Azza wa Jal, ils faisaient les sabbats. Amma, daïman vers les gens, ce n'est pas taïb. Ala kulli hal, cette surah, ce n'est pas du shirk. L'imada, ce n'est pas du shirk. La sourate qu'on a dit. Maintenant, comme on a dit, je demande à Ismaïl Kada, je lui demande son livre. Il est présent, il peut me le donner, il est capable là-bas. Là, on a dit l'afdal al-insan, et Inch'Allah, on verra s'il y a force. Dans un des livres, on expliquera al-mas'ala. Cheikh Mokbir Rahimallah, la risala nafi'a fi hada. Dham al-mas'ala. Dham al-mas'ala. Et le fait de demander aux gens, يعني, c'est madhmoum. On parle pas de la sourate du shirk. Le shirk c'est du kufr, tu sors de l'islam. On parle non, dès que c'est pas du shirk. Al-insan, al-afdal yabta'id an hada. Qal ya fulan isqini fala shay'a fih. La shay'a fih fi nazar. Bal qad yakun fi shay'. Si c'est idha kathar ya fad haja, fi shay'. Amma al-haja itu na'am la shay'a fih. فلعل مراد شيخ ابن عثيمين هذا قال ومن دعا ميتا او غائبا بمثل هذا فانه مشرك نعم مثلا الان تدمض امور دنوا كذا يعني tu veux boire, tu veux manger, tu vas voir un mort, il y a fulan, donne-moi kada. C'est du shirk. لماذا؟ نور. احسن parce qu'il n'est pas قادر. Suivez le dars, يا جماعة. قال ميتا او غائبا مثل هذا فانه مشرك لان الميت او الغائب لا يمكن ان يقوم بمثل هذا فدعاؤه اياه يدل على انه يعتقد ان له تصرفا في الكون فيكون بذلك مشركا مشركا في ماذا سي دوموند او مور il est pas capable il a fait du shirk dans ماذا dans l'adoration احسن كذلك لماذا الان dans la sourate qu'il a dit sur la domine il y a du shirk في الربوبيه احسنت لا باس عبد الملك احسنت لانه يعتقد كسموه الى تصرف dans l'univers dans le كون c'est Allah عز وجل qui fait ça Allah qui te donne qui te prend qui enlève الان lui c'est quoi qu'il l'a poussé à demander c'est sa عقيده dans le mort فانظر انظر où qu'ils sont arrivés حتى الشرك في الربوبيه الان الله المستعان قال واعلم ان الدعاء نوعان دعاء مساله ودعاء عباده الان l'invocation elle se divise en deux. T'as compris que l'invocation c'est pour Allah seul. T'as pas le droit de la donner à autre qu'Allah. Dans une chose que y a qu'Allah Azza wa Jalla qui est capable, t'as pas le droit. Al-Ala se divise en deux. Dua mas'ala ou dua ibada. C'est ce qui nous résume avant qu'on lit. On l'avait fait hada plein de fois. Fadam.

peur, ça démane le khouf. Inch'Allah, pour demain, quelqu'un cherche la définition. T'as un dictionnaire. Bil arabiya. T'as bil arabiya. Tayyib, demain, on met nous la définition du peur. حتى نستفيد اما المراد هنا الخوف هو الذعر فالذعر هو الخوف استفدنا ان الذعر هو الخوف انه سيكون الخوف الخوف يا بابا التعريف خوف سيكون قال ابن كثير تفضل نور سو بيكير او سو كي بيكير جوز امن كالشاهد قال vous mettez كلام النص ابن كثير سي كوا يستحق او جوز دان دو ديبي قال رحمه الله تعالى قال ومضمونه انه الخالق الرازق مالك الدار اي الله C'est écrit. T'as pas encore dégainé, il y a Enor. مضمونه أنه الخالق الرازق أي الله الخالق الرازق مالك الدار أي سلو المالك أي جميع العالمين سيسون ملك ça va impliquer quoi que ça قال فبهذا يستحق فبهذا يستحق أي الله avec ça il mérite quoi فبهذا يستحق أن يعبد وحده فبهذا يستحق أن يعبد وحده ولا يشرك به غيره ولا يشرك به غيره فكلام ابن كثير سلسا أما شغل الإسلام في الأصول الثلاث إلا أمني بالمعنى فنحن الآن هنا كلام بالنص أفضل ابن كثير الذي هذه بهذه الحروف ولا يشرك به غيره انتهى celui qui veut le كلام il est في تفسير ابن كثير عند الآية سبحانك اللهم وبحمدك لا إله إلا أنت استغفرك